அஸ்வந்த் குருத்தோரமா ஸ்வஸ்தரம் குருத்தோரமா ஸ்வஸ்தர குருத்தோரமா பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீமத்தாங்க சுகஸ்ரீமானை கயதே மை பிரபுவே. சிராட்சியுடைய வைபவம், ரங்கநாதனுடைய வைபவம் அனுபவித்தவரம். அதுல 25 ஸ்லோகம் ஆச்சு, 26 யாகம். புஷ்பாங்கராதிசமீதாத்பரிவாசதாம்மீலையாபகமீதேவியசிரம்சாதிசம்சரபாவது அபிப்பிரியம் சாட்சியதி. அதிகமான ஜனரதத்தை தராசிர ஜனரசம், அந்த பிரீதி ஒருத்தருக்கு ஜனரசம், அது ஆழமான ஜனரசம். கோபங்கள் கட்டி போறோம், பிராட்டியம் யாரோட காந்தேனே காந்த அட்ராக்ட் பண்றோம். பெருமாள் காந்தே புருஷோத்தமகான் முதல்லதான் பெரும் பிராட்டியுடைய காந்தன் யார், கிழக்கு பறவை யார், பெருமாள் ஒரே லட்சியம் அத்வைத நிஷ்டா என்று பேருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சியம் அத்வைத நிஷ்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்துல மேல அவருடைய அனுபவம் வருது. ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான், அது ரெண்டு பேருக்கும் பெருமானே விட்டு கொடுக்கவில்லை. பிராட்டி வைபவத்தை பராசரப்பட்ட சொன்ன போதும் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே சேர்த்தியா, இவருக்கு விஷ்ணுமூர்த்தியின் பேரு, அவர் அவருக்கு செய்ய பதிவு, ரெண்டு பேரும் புரிய முடியாது. இருந்தாலும் பிராட்டி வழி பெருமை அளவற்றது, நமக்கு அந்த பேரும் தான் ஓடும். அதனால ஸ்ரீவன தோஷம் நல்ல குணங்கள், கல்யாண குணங்கள் ஒன்னாச்சு. பபு திருமேனி அமைப்புகள் அது ஒன்னாச்சு. விருத்தங்கள் எப்படி சொன்னால் ரெண்டு பேருடைய வேலைகள் நடத்தைகள் ஆத்மஸ்வரூபங்கள், அது ரெண்டு பேரும் ஏற்பட்ட பல ரூபங்கள். அதனால தனித்தனியா பிராட்டி பெருமாள் இருந்தாலும் ரசம் ஒண்ணுதான். திருவாரூர் மாதிரியே இருக்கா, தனி கோவில் நாச்சியாருக்கு இருந்தாலும் ரெண்டு பேரு அனுபவம் ஒண்ணுதான். கூட யார் இருக்கா, இதே மாதிரி உள்ளவங்க எல்லாரும் இதே கல்யாணங்கள் ரூபங்கள் குணங்கள் நித்தியக்கூடியர் ஆனால் தஞ்சருடன் விஷ்ணுக்கான தாமரகன் இப்படி எவ்வளவு நித்திய சூழல் எங்கே இருக்கா பெருமாள். இதெல்லாம் ஒரே மாதிரி பெருமானுக்கு பிராட்டி எப்படி ரூபங்கள் ரசங்கள்லாம் சொன்னமோ அதே மாதிரி இருக்கிறதால் வழிவிடத்திற்கு நித்திய தோழிகள் நிர்தோஷ கந்தாக சொல்லி கூட குற்றமே ஏழு வைகுண்டத்துல பெருமாள் எப்படி சேர்த்திருக்கா, ததோ பிரேமத்தோட சேவிச்சிருக்கா. அது ஓடுறது பிரேமை, மேலும் மேலும் நிர்பயமா ஓடுறது, இவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுறது. அதுல பெருமான கைங்கியம் பண்ணிட்டு ஓடி பெரும் அவ்வளவு ஆசை எல்லாரும் ஓடுறான், கைங்க இந்த கைங்கியம் பண்றோம் அந்த கைங்கியம் பண்றோம். அதுக்குதான் விட்டு கையில ஜாட்டி வச்சிருக்காங்க. இவரை எதுக்கு இறக்கணாங்க, வை விடுத்து இறக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் மேல வந்து போய் கைங்கியம் பண்றாங்க, ஒருத்தர் கைங்கியம் ரெகுலேட் பண்றாங்க. அதுதான் விஸ்வசேனுடைய வேலை. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன அவசரம் ரெகுலேட் பண்ண வேண்டியது, அது விஸ்வசேன எத்தனை இதுதான் போகங்கள். இந்த லோகங்கே தான் மல்லிகைப்பூ சாதம் போன ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனையும் அனுசரிக்கிறோம். இந்திய யோகமாச்சே அதுபோல தோட்டங்கள் வாசைகள் பட்சிகள் இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்காரு. பெருமாள் பிராட்டுக்கு பெருமாள் ஏற்பாடு பண்ணார், பிராட்டை அனுபவிக்கிறார். வாசிக்கார் நிறைய சொன்னார்கள் என்றாரா, பெருமாளே வாசனை, அந்த வாசனை நம்மளா வாயாத சமூகத்தில் அனுபவிக்கணும். சர்வகந்தா உபரிஷத்து சர்வகந்தா சர்வரசா அதே மாதிரி வாசனத்துக்கு ஏற்ப உடனே ஓடி வரார் பிராட்டி. அந்த யார் கையோடத்துல வாசனை உள்ளவன் பெருமாள் நித்திய புஷ்டம் கடைசியும் சீசுத்தம் சொல்லி தெரியும். எவ்வளவு வாசனைகள் சந்திரங்கள் மற்றொரு சாம்பராணி இன்னும் பத்மங்கள் புஷ்பங்கள் தூக்கங்கள் தீபங்கள் இதெல்லாம் வாசனை சேர்க்கக்கூடிய இடம். நீயே பெருமாளுக்காக நம்ம தமிழ்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றோம். அந்த வாசனைகள்லாம் யாரு யாருக்கு பெருமாளுக்கு தானே சமாராதன கிரியைகள். அவ யாரு வாசனை தனியா போகணுமா, அவளே பத்மான்னு தாமரையில உண்டானவள் பத்மா, பத்மோத்தவம் பத்மபுஜி பத்மநாப பிரியம் எல்லாம் தாமரையாச்சு. யாருக்கு பிரியன்னு பத்மநாபனுக்கு பிரியை அவர் தொப்புள்ள தாமரை எப்படி வாசனைகள். எனவ ஹேமமாவது நீயும் அப்படியே புண்ணான மாலை வச்சு என்று சொல்லி சொல்லி சர்வகந்தகா சர்வரசகான வேதம் அவள் குறிப்பிட்டு என்ன சீர்திருத்தம் வேண்டது. இரண்யன் ஜாவோ தாஸ்யா அஸ்வானி புருஷா இதெல்லாம் எனக்கு ஓடும் பிரார்த்திக்க சொல்லு. அப்படிப்பட்ட வாசனைகள் உள்ளது. என்ன வாசனை அறிவிக்க இதான் பெருமாள் நம்ம உபச்சாரம் பண்றோம். நீங்க வரைக்கும் பகவான் எஜ்ஜ தேசப்பட பகவன் நாராயணாதிமதானோப பெருமாளுக்கு முதல்ல நம்ம திராட்டி தான் சேனாதி பண்றார். கெஜ்ஜத்து சேனாதி பகவன் நாராயணாதி வதானரூப உயர்ந்த பகவான் ஆறு விதமான சூரியசக்தி தேஜஸ்வல வந்து ஆறு விதமான உள்ள அந்த பகவான் நாராயணனுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்யறான். ஏன் இந்த பதம் போடுறாரு, இஷ்டம் என்னவெல்லாம் செய்யறான் சதந்திரம் உண்டு. இருந்தாலும் பெருமாளுடைய அபிப்பிராயம் என்ன பாருங்க, எப்படி பாருங்க ஆணு கோவில் தம்பத்தியம் பாருக்குள்ள அவளை வந்தார் என்ன சொல்றார், பிராட்டியே உன் மகிமையே உனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் உன் பெரியன்றிருக்கானே அவனுக்கு உன் பெருமை தெரியாதுன்னு. அப்ப எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் பிராட்டி, இருந்தாலும் எப்படி இருக்காள் அபிமத அனுரூப பெருமாளுக்கு என்ன இஷ்டமோ அதே மாதிரி எண்ணங்கள் அதே மாதிரி ரூபங்கள் அவருக்கு நாளைக்கு எவ்வளவு நாளைக்கு அப்படி தெய்வமான தூய்மையினி பத்ம உணாவையான பாட்சிகார் எப்பேற்பட்ட குளத்துல பண்றா குளத்துல தண்ணி தெரியல தாமரை தான் தெரியுது. காடு தாமரை காடு தாமரை காடு என்ன காட்டுல இருக்கும் குளத்துல இருக்கும் பத்மவனாலயம் பகவதியும் அவன் பகவன் இவன் பகவதி ஆறு விதமான குணங்கள் இவளுக்கும் உண்டு. பதிலாக பதிதைகி பாட்சிகார வைகுண்ட கல்வியில் எப்படி புஷ்பங்கள் சொல்லுகிறது அப்படிதான் நிறைய ஏற்பாடு பண்றாரு. நிறைய திவ்யமான வைகுண்ட மரங்கள் நம்ம பார்க்க முடியுமா பாட்சிகார் சொல்றதுக்காக கேட்கலாம். நிறைய மரம் பூ பொழுது பெருகிண்டே இருக்க நம்ம வேகத்திலேயே அங்க கேட்பாரு ஹரிதா பசிதேகி அப்படியே மரங்கள் பூவை சொல்கிறது சொல்லிண்டே இருக்கு பாட்சிகார் பசந்தே போடுறாரு நிக்கல பூ தெரியுது நிக்கல அந்த மரங்கள் பசிதேகி பசமானேகி பாத பயிற்சி நானா கந்தர்வ அந்த புஷ்பங்கள்லாம் விளையாடுறது எப்படி இருக்கு. நானா கந்த ஒரு விதமான புஷ்பம் ஒரு கிடையாது இங்கே பாடுறோம். மல்லிகைப்பூ புஷ்பத்துக்கு கந்தமுத்துக்கு இருக்கா, கந்தமுத்து வாசனை தாமரைக்கு இருக்கா, தாமரையுடைய வாசனை தாழம்புக்கு இருக்கா, பல விதமான வாசனை வழிவிடுறது எப்படி நிர்மாணம் பண்றது. நானா கந்தர்வ கந்தர்வாலாம் இருக்கா இங்கே புஷ்பங்கள்லாம் அனுபவிக்கா இங்கே புஷ்பி திவ்யமான புஷ்பம் வாயெல்லாம் சொல்லலாம். நம்ம இந்த லோகத்தை புஷ்பம் வசதியா பாடுறோம் கைவிடல் எப்படி சாஸ்திரபூர்வமான தெரிய முடியும். காவிஜாதாதி இந்த லோகத்தில் ஒரு பாரஜாதம் உண்டு சத்யபாமை தோஷம் கஷ்டப்பட்டு யுத்தம் வாங்கி அது கொண்டு வந்து சத்யபாமா ருக்மணி ரெண்டு பேருக்கும் சேர்ற மாதிரி நடுவில் நெட்டாரவர் கிருஷ்ணன் பாரஜாதமான சொர்க்க லோகத்திற்கு பாரஜாதம் உடம்பு இங்கே லோகத்தில் ஒரு பாரஜாதம் சொல்றோம் அந்த பாரஜாதம் இல்லை நம்ம பார்க்க முடியாது. சொர்க்கலோக பாதுஜாதம் இல்லையே வைகுண்டத்தில் ஒரு பாதுஜாதம் அது சொர்க்கலோகமா இருக்கும் சொர்க்கலோகம் அழிய போய் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியது ராசிகா பல பாரிஜாதாதி கல்பத்துவமாக கற்பக விஷயம் எந்த லோகத்தில் சாதாரண கற்பக விஷயம் நிறைய வசதியாக சொல்றேன் கேட்டா எதுவானாலும் கொடுக்கும் வைகுண்டத்தில் கற்பக விஷயம் ஆதியாத விஷயம் அப்படி புஷ்பரத்னாக என்பது திவ்ய லீலா மட்டம் வந்திருக்கு பூவாரியம் வாசனையான வாசன பூக்களாக நிறைச்சிருக்க வைகுண்டத்தையும் வைகுண்ட தோட்டத்தையும் அதனால ஏற்படக்கூடிய வைகுண்ட மண்டபம் அது பூ பூவாக திட்டி வச்சிருக்காங்க இப்ப கல்யாணம் பண்றது பண்றத நிச்சயமா பண்றோம் திவ்யமான பண்றோம் லீலா மண்டபம் எதுக்கு அந்த மண்டபம் பெருமாளும் பிள்ளையாட்டையும் விளையாடுறது பொண்ணா சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படி வழியிறந்த இலதவர் தீ குழந்தைகள் அந்த குளத்துல இறங்கிறதுக்கு அழகான படிகள் வாசனைகள் சந்தனங்கள் அகரு சாம்பிராணி கற்பூரம் திவ்யமான புஷ்பங்கள் அப்படி தூபங்கள் தீபங்கள் இப்படி பலவித வாசனையை சமர்ப்பிக்கிறார் இவாலே வாசனை எப்படி வைகுண்டர் வரும் அப்படிப்பட்ட சுயாசகாசீனம் அப்படி லட்சுமியோட உட்கார்ந்து விஷ்ணு அஜந்தி ஆத்மா சுயாசார்த்தம் ஜெகத்பதி கந்தம் புஷ்பம் சூபம் தீபம் சுமனோகரம் லட்சியம் மதுரம் யுக்தம் ஆல்யம் நஞ்சன் சாஸ்திரங்கள் ஆகவன் சொல்லுவோம் பெருமாள் சர்வியா சமர்ப்பிக்கணும் கந்தம் உயர்ந்த சந்தனம் சமர்ப்பிக்கணும் புஷ்பத்தை சமர்ப்பி ரூபம் சமர்ப்பிக்கணும் தீபத்தை காட்டணும் அழகான அழகான எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அழகான கந்தம் மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கந்தம் என்ன அதே மாதிரி புஷ்பம் என்ன அதே மாதிரி ரூபம் என்ன அதே மாதிரி தீபம் என்ன அதே மாதிரி பெருமாளுக்கு அலட்சிய பண்ணதுக்கு லேக்கியம் கல்வி வர மாதிரி நக்கார சாப்பிட்றதுதான் லேக்கியம் அப்படியே லேக்கியம் நாலு விதமான லேக்கியம் கஞ்சி சாப்பிடுறது உறிஞ்சி சாப்பிடுறது பருகிறது லேக்கியம் நாக்கா சாப்பிடுறது நாலு விதமாக கிடைக்கும் அது லேக்கியம் சமர்ப்பிக்கணும் லேக்கியம் நல்ல உயர்ந்த தகட்டிப்பால் லேக்கியம் வர லேக்கியம் லேக்கியம் நாக்கார பருகப்படாது மொழி விடாது அது லேக்கியம் இலக்கியம் அது திருப்பி பார்க்கணும் வைகுண்டத்தை தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் நம்ம அது மாதிரி தியானம் பண்ணி பெருமாள் நம்ம கூட ஆறாம் சமர்ப்பிக்கணும் மதுபாக்க சமர்ப்பிக்கிறதும் தயிர் பால் நெய் ஒரு தேர்ந்த எல்லாம் நெத்தி ஆறாம் மதுரவன்யுத்தம் தலைவருக்கு அன்னம் சம்பாரசி அதுக்கான வசதி சாலின்ற ஒரு நெல் அதுவே அரிசி பெருமாள் வசந்தான் சமர்ப்பிக்கணும் சாலி அண்ணன் நிவேதியத்தில் அது எல்லாம் வாசனையாக இருக்கக்கூடிய இடம் அது பத்ம அக்ஷுவியும் பத்மாரணியும் ஸ்ரீகிருத்தம் ஸ்ரீசுத்திலாம் சொல்லும் தலகத்துல பெருமாள்லாம் வர்ணிக்கிறார் அப்படி வைகுண்டத்தை வர்ணிக்கிற போது இவ்வளவு கந்த வாசனைகள்லாம் அனுபவிச்சோம் நிச்சயமான ஆராதனை இவெல்லாம் பணம் நிச்சய சூரியோடு அவர் எப்படி சொன்னா நம்மளது அறவைக்கா சூட்டுனம் மாலைகள் தூயனி அந்தூபம் தரானிற்கவே அனுபவிக்க முடியும் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் இருக்கார் நன்மாதிகள் வைகுண்டத்தில் இல்லாத மாதிரிகளை இப்போ வர்ணிச்சுவேன் அதெல்லாம் ஏந்து சாப்பிடுறதுக்கு பெரிய நித்தி சொல்லி கும்பலாக இருக்கான் அன்தூபம் பெரிய தூபம் ஒரு நாள் பேர் திருமஞ்சனம் ஆக்கி பெருமாள் தூபம் சமர்ப்பிச்சான் ஒரே புகை வாசனை புகை பெருமாளே தெரியல பெருமாள் பார்த்தார் பூலோகத்தையே போக விட மாட்டேன் சதாபஷ்யந்து கூறையா போய் பூலோகத்து போயிடுவாங்க அந்த இடையர்களா ரொம்ப பக்தர்களா இருக்காரு அப்படி அந்த இடையர்கள ஒரு மன கவர்ச்சி பெருமாளுக்கு அவர் கோபாலன் பேர் வந்து கோ கோபாலன் கோ பசு பசு வளர்க்கிறவா கோபாலன் இவன் கோபாலன் நாசர் நாயகன் கண்போ மாயினால் அவளுக்கு புத்தி பிரமணா ஏது நெத்தி சொல்லியிருக்கு அவளுக்கு ஒரு மாயை ஏற்படுத்த பெருமாள் காரணம் அதனால தூபத்தில் இருக்கா நெஞ்சிருக்காவா நேர தொழு என்ன வெண்ணெய் சாப்பிடலான்னு இறங்கினாராம் வெளியில் அப்போதே கடைஞ்ச வெண்ணி சாப்பிடணும் ஈட்டிய வெண்ணெய் ரொம்ப ஆசையம் நிறைய தையில கடைஞ்சி வச்சிருப்பா கடவுள்ல போது அது ஒண்ணு அவளுக்கு தெரியாத திருடி சாப்பிடணும் அதுக்காக வந்தார் கூறவர் அங்க வந்தா அப்படியே அதுக்குள்ள என்ன எதுக்கோசம் வந்தோம் வெண்ணெய் தெரியாது இல்லையே அப்படின்னு கொஞ்சமான வயசாக நட்பின் நெய் வச்சு அவர் கிருஷ்ணனுக்கு அத்தை பெண்ணவர் நாட்கள் இருக்கணும் பார்க்கறதில்ல. அவரை மணக்கணும் ஆசை, ரொம்ப அழகா இருக்கா, நீராதியுடைய அம்சம் அப்படியும் போய் வந்து அவனுடைய அவருடைய தகப்பன் ரொம்ப சுருக்கம் வச்சான். ஏழு எழுது பொல்லாது அதை யார் அடக்காரோ அவன் சொன்ன தெரியும் ராஜா கல்யாணம் பண்ணுவான் இந்த இடை ஜாக்கிரத இவனும் வச்சான். அவர் பொல்லாவது எருதுகள் எப்பயோ ராஜா கல்யாணத்து எல்லாம் வந்து பார்த்தான் குத்தி தெளித்து அந்த எழுது யாரையும் விடல. கிருஷ்ணம் போன ஆடினை கூத்து ஒவ்வொரு எது மேல ஒரு ரூபம் எடுத்து காரியம் பண்றதா ஒவ்வொரு தலையில ஆடினர் அதே மாதிரி பின்னாடி அது சின்ன பாலகிருஷ்ணனையே. இப்போ ஒவ்வொரு எது மேல கூத்தார்கள் கும்பு அடைக்கிற அடக்கியவர் நப்பினை கல்யாணம் பண்ணிட்டார். கும்பல் அதான் ஆசை, கிருஷ்ணன் தான் அடகம், அவனதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி மனசுக்குள்ள ஆசை என்னன்னு சுருக்கம் வச்சான். அதனாலே வந்து நித்து தூவிகள் அடியாரங்கள் புராணங்களை உடன் கூடுவது எங்கு செய்கிறார்கள் நித்து தூவி அப்படி அனுபவிக்கிறார். இப்படி சீரங்கநாதன் பக்தாத்திரம் போட்ட போட்டுதான் வந்து சேவிக்கிறார். அவ்வளவு வசதியாச்சு கூடுவது வைகின்றும் ஸ்ரீரங்கம் சொல்சேகரேவா ரங்கையாத்தா தினே தினே ஸ்ரீரங்கம் போன ஏற்பாடு பண்ணுறாங்க மத்தவர் செய்ய ராஜா ஒழிய வந்து காரியம் வந்துடும். சரி நாளைக்கு போலாம் கலங்குடான இன்னொரு காரியம் வந்துடும். அவர் ராஜாவா இருந்து பக்தராக இருந்து ஆய்வாராக இருந்து இப்படி பண்ணவே என்னோட தினமும் தலைமை வரவே எப்பதான் போய் ரங்கநாதனை சேவிக்கு வரும். அந்த தொண்டர்களாக பக்தர்கள் அவ்வளவு சேர்ந்து எப்போ சேவிக்கு வரும். அவ்வாறு சேர்ந்து சேவிச்சாதான் ருதி ஜாஸ்தி. அடியாங்கள் அடியார்கள் குழாங்களையுடன் கூடுவது என்று கூறவோ அவர் ஆசை பண்ணார். அப்படி பெருமாளுடைய குணங்கள் அப்படியே பிராட்டிகள் தான் உண்டு. பெருமாளுக்கு அத்தியமான முக்கியமான குணங்கள் அவரமா குஜரா விபத்து விசோகா அபிஜிகிப்தா அபிபாகா சத்தியகாரமாக சத்தியசங்கா. இந்த குணம் பெருமாளுக்கு உண்டு, இந்த குணம் நெச்சுகளுக்கு உண்டு, இந்த குணம் பிராட்டிகள் உண்டு. வைகுண்ட போனவா இந்த எட்டு குணம் வெளியில வரும். மோட்சம் போறோம் அதுக்கப்புறம் தானா இந்த எட்டு குணம் பெருமாள் மாதிரி அவனுக்கு எல்லாம் வந்துடும். அவர்கள் பாப்பமா பெருமாள் கிட்ட அந்த பாபங்கள் கிட்டே போகாது. அது முதல் குணம். விஜயகா கயத்தன்மை ஏது கிடையாது. விமுத்திரு மரணம் ஏது கிடையாது. விசோகா சோகம் ஏது கிடையாது. பசி தாகம் கிடையாது. ருஜிகா அபிபாசா நன்றி எதுவான நினைச்சுக்கலாம். இங்க நம்ம நினைச்சா ஒரு சக்கர விசாரம் நினைச்சா நினைக்க முடியுமா? முடியாது. அங்க எப்படி போகணும்னு நினைச்சுக்கலாம். அது சத்தகாலம் எந்த ஆசையும் நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். சத்த சங்கல்பகா இவன் சங்கல்பம் பண்ற ஆசை உடனே நிறைவேறும். இப்படி எட்டு குணங்கள் பெருமாளுக்கு விராட்சிக்கு நித்தியதுக்கு அங்க போய் மோட்சவனைய முக்தாருக்கு எல்லாருக்கும் உண்டு. வேதத்துக்கே உண்டு. அதனால பிரம்மலிங்கம் வேணும். அது பண்ணா பாவங்களா ஓடி போகுது. பாவங்கள் வச்சு அக்னிக்கிட்டே ஒழுங்கே தொடர்ந்து ஒருத்தனே ஒருத்தர் பேர் பேருக்கு போன உடனே பாவங்கள் வந்து இப்படி வந்ததே வரும். விதமான தொடர் வந்து பாவம் வேதத்துக்கிட்ட வந்த உடனே பொதுக்கு போய் அபகத பாத்மா சுவாத்தியாயா. அதனால தேவ பவித்திரம் வேதம் சொல்லி இப்படி அபகத பாத்மா எட்டு குணங்கள் பிராட்டிக்கு கொண்டு வருது. அதாவது புத்தனு கூட வரும் அங்க போன உடனே. அதான் அதுக்கே ஒரு சூத்திரம் போட்டார் திரும்ப சூத்திரம் ஸ்ரீபாஷ்யத்துல சம்பத்தி ஆவிர்வாக சூத்திரம். அதனால விஸ்வக்ரேமை வரலாம் அப்படி பெருமாள் மாதிரி ஒரு சிறுமி வகுசு. அதே மாதிரி துவாரபாலர்கள் எத்தனை பேர் கைகள் பண்றவாள் அவளுக்கு நாலு கை சங்க கங்கங்கள் அதெல்லாம் உண்டு பெருமாள் மாதிரியே. வேஷம் ஊர்ஜபுண்டம் பருதி மாலை தாமரை மாலை இதெல்லாம் பெருமாள் மாதிரி இவ்வாறு எல்லா மாதிரியும் சாப்பிடலாம். பெருமாளே கிடையாது வாழ்க்கை பெருமாள் மாதிரி தான். காமியா போகமாத்திர சாமியலிங்காச்சா போகம் அத்தனை போகம் பெருமாள் போனார்கள் ஒன்னூறு குறையாது சாமியமா இருக்காது. அது சூத்திரம் ஸ்ரீபாஷத்துல போகமாத்திர சாமிய லிங்காச்சிய நிரஞ்சன பரவம் சாமியம் உபயோகி. இப்ப தோஷமே இல்லாதான் பெருமாள் என்ன நடக்கிறான் அஞ்சனா பண்ணி கூட அது பிணைகள் எல்லாம் தொடச்சிட்டு பரமசாமி பெருமாளுக்கு சமமா ஆயிடுறான். இது கிடையாது சியப்பதித்தம் ஜெகத் வியாபாரம். ரெண்டு மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டா, பெருமாளும் கொடுக்க மாட்டேன், வராதியே வராது. அவன் தான் செல்ல முடியும். எப்படி பழையங்கள்லாம் பண்றது அப்படின்றது, லட்சுமி பத்தி ஆறு, இதெல்லாம் பெருமாளுக்கு மட்டும். மற்றதெல்லாம் இப்ப மத்து ரெண்டு தவிர பெருமாளுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் எல்லாருக்கும் உண்டு. சவையரகோ பெருமாள் மாதிரி எல்லாரும் அதே வயசுல இருப்பான். பெருமாளுக்கு என்ன வயசு? அகுமார நெச்சையுவா, குமார தசையும் தாண்டி வாலிப தசையும் வர சமயத்துல எப்படி இருப்பாங்க? இருபத்தஞ்சு வயசு வச்சுக்கல சவையரகா, இப்படி எல்லாரும் இருப்பான். இதே வயசுல பெருமாள் மாதிரி அனாதியாக ஞான சம்போதம் கிடையாது. ஞானத்துக்கு குறைவுண்டு தங்க எல்லாரும் கிடையாது. சங்காரங்கள் சமாச்சாரங்கள்லாம் அங்க கிடையாது. அப்படி பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்றார். இந்த கைங்கரியம் பண்றவாறுல அனந்தகளோட விஸ்வசேதம் எடுப்பான். அது விஸ்வசேதம் தான். அவதான் சந்தா குடியான இருந்தா செஞ்சா எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவேன். எல்லாரும் சேகர்கள் தான், நம்ம ஊரும் சேகர்கள் தான். அங்க கௌரவன் சேகரம் தான், விஸ்வசேவன் சேகரம் தான். பிள்ளையாட்டு கூட கைங்கரியம் பண்றான். அவர்கள் சேகரம் தெரிந்தா கூட நான் தான் சேகரங்க சேகரம் என்னதான் நினைச்சிடணும், நான் தான் எல்லாம் பண்ணுவேன். அப்படி அனந்த ஆதிசேஷன் இப்படி சவயச கந்தாக ஒரே வயசு பாருங்க. வயசானது வயசான காலம் திருமாவுக்கு ஜாடி போட்டுக்காங்கதான். அது அதுதான் கிடையாதாங்க, எல்லாம் ஒரே வயசு. நித்து சூரியவர்கள் போய் சேர்ந்து தரவியம் எவ்வளவு மாதிரி இவாளும் சவயச கந்தாக மேலா தேவன். திருவாமொழி சொன்ன போது அதனால இருபத்தஞ்சு வயசு வச்சுக்கலாம். குமார வயசு கைசவம் பால்யம் குமாரம் தாண்டி வாலிப பருவம் எவ்வளவு வருவான், எவ்வளவு வராத குமார வயசு தாண்டின அகுமார யுவா, இருபத்தஞ்சு வயசு வாங்க. அப்படி நித்திய நிர்தோஷகந்தாக அவர்கள் பெருமாள் வாசல் இருக்கு. தோசகந்தம் கிடையாது, மத்த கந்தமா இருக்கு. தோசகந்தம் துளி கூட கிடையாது. வினைகள் பாபங்கள் அஜ்ஞானியாக இதுதான் கிடையாது. ஞான அனந்தமய பாத்மா சேஷு ஒளி பரமாத்மனகம் சாஸ்திரம் சொல்லிச்சு. ஆத்மா அந்த ஜீவாத்மா மோட்சம் பண்ண உடனே ஞானானந்த மயனாகிறோம். நம்ம ஐக்கியம் சொல்றேன், ஞானானந்த மயந்தேவம் மோட்சம் போனவா நிறைய சொல்லியா. அப்படிதான் அவர் ஞான ஆனந்தமயம்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு இருந்தாலும் திருவள்ளு வராது, வரவே வராது. சேஷம்தான் யாருக்கு? பரமாத்மனகம், பரமாத்மாவுக்கு. ஞானானந்தமயத்துவத்மா சேஷோஹி பரமாத்மனகம் அப்படின்ற கந்தம் அதே மாதிரி இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னென்ன விசேஷங்கள் அங்க நம்ம அங்க சேவைதான் செய்யறோம். அப்ப அடிமையா இருக்கிறது துக்கம் தானே. சம்பளத்துக்கு போறான், அடிமையா போறான், என் தலையத்தை சம்பளத்துக்கு வந்து வேலை செய்யறான், கஷ்டம் அது உடம்புல அப்படியாங்க. சந்தோஷமான அடிமைத்தனம் அங்க தாசத்துவம் கைங்கிறது. பணிபடிகள் செய்வோம், எதா போல செஞ்சிருந்த எப்ப வழிநடந்து போய் கைங்கரியம் பண்ண போறோம், திருவிழித்தாமரை கைங்கரியம் பண்ண போறேன். அப்படி தாசிகம் அதான் அவர்கள் தாசியமா பண்றதுதான் நமக்கு கடமை. ஜீவாத்மாவுக்கு இந்த லோகத்துல பாபம் பண்ணி போறது பொறுத்து பொறுத்து மோட்சம் போகாது. இங்கேயே ஓயண்டிக்கிறானோ மரணம் ஜானம் மரணம் எப்ப பெருமாள் கைங்கரம் பண்றது? ஒரு திசையில ஆச்சாரியார் கிடைக்கிறான், பக்தி உகந்த உபநிஷத்து உபாசங்கள்லாம் பண்றாங்க. அது முடியாததா சரணாகி பெருமாள் காட்டி கொடுத்துக்க அதெல்லாம் பண்ணி மோட்சம் போறான். அது வரைக்கும் இங்கதான் அங்கே கலங்க வராது. அந்த நகருக்கே கலங்கா பெருநகர் அயோத்தியா, யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. அதுக்குதான் அயோத்தியா. அந்த அயோத்தி பேர் இங்க வச்சிருந்த ராமன் பிறந்த இடத்துல அயோத்தியா மதுரா மாயா ஏழு விதமான முக்கிய ஸ்தலத்துல இன்னும் ஏழு பூலோகத்துல இருக்கு அயோத்தியா. அதனால பிரேமத்ரான பாவால் ஹட்டாத்கார கைங்கரிய போகாக அருமையாக வெறுப்பு தானே போறோம். அங்க வர பெருமாள் எல்லாம் ஓடி வர கைங்கம் பண்றது. அது வந்து ஜாஸ்தி வச்சிருக்காரு விஷ்ணு. அவரோ ஆசை எல்லாரும் பெருமாள் கைங்கம் பண்றது. எதனால பிரேம பகத்ரான பாவ அவ்வளவு பிரீதி பெருமாளுக்கு கையில் போடணும், ஒரு காலம் சொல்லணும், கைவிட்டு போகணும், சாவணம் அப்படிங்கிற வச்சு ஒரு கந்தம் தரணும், மாலையா இருக்கணும். இவ்வளவு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் பிரேம பரத்ரானம் பாவா அவிலகிறதே கட்டாப்கார. எதுக்குதான் ஜாட்டி வச்சிருக்கேன்? கைகளம் படத்துல போட்டி கட்டாப்கார் நான் தான் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது ராஜிக்கு, அதெல்லாம் முடியாது. நான் தான் எல்லாம் பண்ணுவாரு. அவர் ஜீவன பண்றது நான் என்ன பண்ணுவேன், நான் தான் முக்தன், எனக்கு தான் எல்லா கட்சியும் வந்து போட்டி. அசாப்காரன் கைங்கரிய போகாக பெருமாளுக்கு கைகீரம் பண்றதே அடிமையாயிருக்கிறது ஒரு ஆனந்தம். இங்க ஒருத்தர் அடிமையாயிருந்த ஆனந்தம் வருமா? வேலை வாங்குறானே அடிக்கிறானே வேலை சொல்றாங்க போ சொல்றாங்க கோபம் தானே வரும். சம்பளம் வாங்கிட்டே மட்டும் சிரிப்பு வரும் அப்படியா? அந்த பெருமாளுக்கு கைகீரம் பண்ற அவ்வளவு ரசங்கள் பெருமாள் கைகள் பண்ற பல்லாண்டு பாடுற பல்லாண்டும் பல்லாண்டை பாடுவாருன்னு பல்லாண்டு பல்லாண்டு பெரியாரா இங்க பாடினார், இந்த பல்லாண்டு அங்கேயும் பாடுறார் பெரிய சொன்னார். பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவார் நெட்டு சூரிகள் எல்லாம் முக்தெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெருமாளின் ஆயிரம் வயசு இருக்கிறோம் பெருமாளுக்கு தான் வயது. அப்படி என்ன அர்த்தம்? அவர் ஒன்றும் வரக்கூடாது, அவ்வளோ இது திருமையிலே அவ்வளோ ஆசை. பெருமாளுக்கு என்ன வந்துட்டு போகுது? இங்கே அதே மாதிரி இங்கேயே பல்லாண்டு போனார் பெருமாளுக்கு அவ்வளோ ஆசை. திருமையிலுக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு எங்கே கண் பயம் வரக்கூடாது, அங்கே பயம் வருது வாருது பக்தி நாள். அப்போ என்ன ஆகிடுவோம் பல்லாண்டு அர்த்தம் வச்சுமிகிஜன் சுகே குஸ்யாது நகரம் யாரும் சுதந்திரம் வேணும்னா நினைப்பான், எனக்கு சுதந்திரம் வேணும், நான் அவர்கள் அடிமையாக்க கூடாது. ஏன்னா சுதந்திரம்னா சுகமாக இருக்கலாம், ஒருத்தர் ஆட்பட்டா நம்ம எப்படி அடிமையாக சுகம் வரும், சுகத்தை பறிவேன். நம்ம யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, நம்ம சுதந்திரமா நினைப்ப முடியும். சுதந்திரம் என்ன சுகம் பறையக்கூடாது அப்படி இவன் நினைப்பான் எல்லாரும். அப்படி சொல்லும்போது நகரம் சுழலாதி வெளியில போய் பெருமாள் கைகளை கொண்டவரே அவர் அடங்கி தேவை அவர் சுகம் வருமா? சுதாமதி சந்தோஷம் வந்து அவளுக்கு இந்த ஒண்ணும் கிடையாது. இங்க நினைக்கலாம் குழந்தை என்ன நினைக்கிறது கதை கொண்டு வந்து ஈரோத்பாதி பாலபாரத்தை சமுத்திரத்து கதை சொல்லுவார். அங்கே இங்கே தெரியும் மரத்தை சாக்காமல் வந்து ஒரு தத்து என்ன ஒண்ணு மரத்தை வெட்டினா வாட்சின்னு சொல்லுவான். அதால வெட்டி வேற தீர்த்தமா சாப்பிட போயிட்டான். அது அந்த வெட்டில சேரக்கூடாதுன்னு ஜாகிரதையா ஒரு ஆப்போசிட் போவாங்க. ஒரு குறைய என்ன பண்ணிட்டு வேறு கேட்க குறைஞ்சி சேர்றது வெறுமதி நம்மளை யாரும் கேட்கறதா இல்ல தச்சது அவனாது. அது எப்படி உட்காந்து ஆட்சி அது மேலே உட்காந்து என்ன ஆகும் அந்த ஆப்பு கையெழுத்து இது வாழலாம் நசி போச்சு. யாரு ஏன் சுதந்திரமா இருந்த கஷ்டம் வந்தது? அதனால நீ பெருமாளுக்கு சேரணும்னு நினைச்சு அதுதான் ஆனந்தம். அதுல ஒரு அடிமைத்தனமோ துக்கமோ வராது. ஈஸ்வரோகம் அகம்போதி நம்பிக்கலாம் ஜீவன் கழிவு வராது வரைக்கும் நாம் தான் தலைவன், நாம் தான் ஈஸ்வரன், நாம் தான் ஆரத்து ஆடுறவன், நாம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவன். நம்பிக்கலாம் கேட்க தோணும் அகம்போதி ஜீவன் தோணி ஞானம் வராது இவ்வளவுதான். சித்தோகமா எல்லாத்தையும் பெற்றுட்டேன், பலவான் எனக்காக பலவான் யாரு அதனால் சுகமா இருக்கு, எனக்காக சுகமா அடைவன் யாரு? இதுதான் அவசர சுபாவம் காண்க கீதையில் அவசர சுபாவம் தெய்வ சுவாவம் ஆசோ சுவாவம் என்று திருச்சி காமிகள் இதெல்லாம் தோணும். கேமிக ஜீவராக நான் எல்லாம் இருந்தா எனக்காக என் அடக்கிறவாய் நான் தான் தேவன், எல்லாரையும் நான் தான் ஆட்சி படைப்பேன் நினைச்சாவும் அதுதான் சுகம். அது ஆசோ சுவாவம் இருக்கக்கூடாது. அவளுக்கு என்ன கதி வந்தது அதுதான் வந்தது பகவான். அதனால இதெல்லாம் அவித்யா அஸ்மிதா ராகத்து அபிநிலாவகாவும் ராகத்து அவித்யா ஞானம் இல்லாதது, அஸ்மிதா கர்வம் அஸ்மிதான கர்வத்துக்கு போய் இந்த கர்வம் ராகம் ஆசை துவேஷம் வெறுப்பு ஈடுபாடு இதெல்லாம் வீடு பிடிவாத அகங்காரம் அஸ்மிதா ஆளுந்தான் சொன்னார். அதா கீழ கேஜ மலை சுபாவத சதா அனுகூல்யை ஏகரசை தவோச்சிதை பரிசார சாதனை அழித்து போனோம் நம்ம பெருமாள்லாம் கையில் பண்ணணும். நம்ம சுபாவம் இல்லை இதனால போல பரகரம் போகல சாகரம் போகணும் இருக்கின்றோம் விதியினாலே. சரி பெருமாளுக்கு பரிநாசம் பண்ண அதுக்கப்புறம் போக போறோம். அது வரைக்கும் பூமியில் தான் இருந்தாலும் அது விதி. சுபாவமாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஜீவன் பெருமாள் கையில் தான் பண்ணணும். அது பண்ணாலும் இருந்தால் சுபாசியமோ பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணாதான் போகிறோம். சதா அந்த சூழ்நிலை அங்கே போய் கைங்கரியம் பண்ணோன்னு அடிமையாக கைங்கரியம் பண்ணுறோம். அது அந்த ரொம்ப ரசத்தை உண்டாக்குது, அடிமைங்கிற துக்கத்தையாக உண்டாக்க முடியும். அதுதான் வேண்டாம் சதா புனசியங்கிறதா அங்கே எப்போ எப்போன்னு சபோ சிதைகி கைங்கரியம் பண்ணுறாரு. என்ன கைங்கரியம் பண்ணுறோம், அவள் தெரியுது நேரம் பெருமாளுக்கு என்ன போகணும் அந்த கைங்கரியம் பண்ணுறாரு. எனக்கு வாசனை போகணும்னு வாசனை கொடுக்குற ஒரு நிதி தோழி ஒரு முட்டை. அதே மாதிரி எல்லா வருது பெருமாளுக்கு என்ன பிடிச்சி விடுவாங்க, காலை பிடிச்சி விடணுமா, கையை பிடிச்சி விடணுமா, மானிய ஆகணுமா, இது பெருமாளுக்கு உகந்த கைங்கரியங்களை அறிவிப்பாக நேரம் தெரியுது. மிகி இடத்தட்ட பரிகார அந்தந்த பரிகாரம் வாழ்க்கிறான். சாமன் வீசுறா, சோபன் காரணம், தீபன் காரணம், அதுல போட்டி போட்டு வரும்போது விஷயக்கான இருக்கார். விஷயமானம் சதி வைகி இங்கேருந்து போற முக்தால் அனந்த விஷயக்கேனாரோட கூட சேர்ந்து இவாறு கைங்கரம் பண்றாரு. எதோசிதம் அப்படி ஆளை வந்து அனுபவிச்சபடி அபிநிவேசனம் கூடாது. பிரேம பிரதான பாவாவிடுகிறதே கதாஸ்கார கைங்கரிய போகாக இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அதனால் பகுவிதானது சம்பவதி பிரமஹா அபிநிவேச வசீகத சேதசனம் வீழ்பிடிவாரம். அது ஏன்டா போட்டி போடுறாங்க, நான் தான் பெருமாள் கைங்கரம் பண்றேன். பகுவிதானது சம்பவதி அங்கே பிரம எதுனர் கைங்கரியம் பண்ணது வந்தது வேற ஒன்றும் கிடையாது. நித்தியர்களுக்கு பகவான் பெருமாளுக்கும் பிரார்த்திக்கும் பகவான ஒரே சமமானது. நித்தியர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய செல்வது பெருமாளுக்கு என்று ஆட்சியிலேன்னு பேரு ஆழ்வார் சொல்றா அறிவு செய்வார் பெருமாளுக்கு. இப்ப திவ்ய தம்பல் திருமால் திருநலக்கி மான் பெருமாள் சியப்பதி எவ்வாறுக்கே கைங்கரியம் பண்ணணும். அது சதா பண்ணணும். பெருமாள்வாருக்கு ஆசை க்ஷணம் கூட வரக்கூடாது. ஒளியில் காலமெல்லாம் உடனாகி மன்னி வழிவிழா அறிவு செய்ய வேண்டும் என்று ஆழ்வார்கள்தான் சொன்னார். இப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து அந்த ஸ்லோகத்தை போகலாம். என்ன ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார் 27 தே சாத்யா சந்தி தேவாஹோ சாத்யா சந்தி வேத பதத்தி அப்படியே அறிவி போற வழக்கம் சத்விஷ்கோ பரமங்கலம் தானா ஜெகதீதி வேதத்தை சொல்ல மாட்டுவார் பாகவதம் மாதிரி ீரங்கவத்துவதீச்சாரீரங்கிரியோகா ஒன்னு கைங்கரியம் பண்ணும் போட்டியவாருக்கு சொன்னார். உனக்கும் பெருமாறுக்கும் அப்படி இந்த ஸ்லோகம் அழகாக முடியும். அடுத்து 28 ஸ்லோகம் நடந்திருக்கும். ஸ்வரூபம் சுவாதந்தியம் பகவதீதம் சந்திரவதனே பராசேஷோத்கிரிஷாதி பகவதிகள் நிஷ்பிரஞ்சவை சமாதிஹி மாதஹாசிஹி கவிதோஹிதமிச்சம் அகர்வா பெருமாளுக்கும் பேராட்டிக்கும் ஏ சந்திரவதனே மாதா சீகி மூணு சம்போதனம் பண்றார். சந்திரம் மாதிரி முகம் உள்ளவர் சந்திரன் ஒருவாறு சொல்லலாம். அவரால் சித்திகை பண்ண பண்ண சந்திரன் அதே காமி என்ன அதுக்காக வருஷத்து சொல்ல முடியாது. சூரியன் மாதிரி கண்ணுனா பெருமாளுக்கு வந்த ஒரு சின்ன வஸ்து பெருமாள் கண்ணாரி விடுவோம் சின்ன வஸ்து அவன் மாதிரி கண்ணுன்னு அதான் சொல்ல முடியும். உயர்ந்தவாருக்கு சாதாரண உபமானம் உயர்ந்தாகும். சந்திரனும் லோகத்தை பொண்ணாடி சொல்லலாம். சந்திரன் மாதிரி முகம் எழுதுவே கிடையாது. சின்ன சந்திரவதனும் கழிப்பாடலாம். பிராட்டி சந்திரவதன் ஏதோ சொல்ல முடியும். அவ்வளவுதான் அவ்வளவு சந்திரவதனி தாயாரு. அவதான் லோகத்துலாம் தாயார். சீர் ஒரு சிறு போருமான்ட்டு ஆள வந்தாரு. சீகிரி பெரிய பெரிய குடாசி சீபூமி நீரா மூணு தேவிகள் பல தேவிகள் ஸ்ரீதேவி பெரிய பிராட்சியா அப்படின்னு மற்றவரெல்லாம் அடுத்த பூமி பிராட்சியா நீளை. அப்போ முடிவெடுக்கிறார் பெருமாள் பிராட்சியம் முடிவெடுக்கிற போது நிஷ்கரிசமையே அவதன் சொரூபம் பரமாத்மாவுக்கு என்ன பகவான் ஒடிவன் சாத்பூர்ண பரிபூர்ணம் ஞானம் சக்தி வீதி ஐஸ்வர்ய பலம் தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் உள்ள போது சக்தி ஞான சக்திகளாக இருக்கும்போது அவன் எதுக்கு பிராட்சி எதிர்பார்க்கணும்? பிராட்சி கூட இருக்கான். அப்படி இதம் சொரூபம் தன்மை சுவாதந்திரியம், யாரும் எதிர்பார்க்கக்கூடிய தனித்தன்மை. இப்படி அப்படி இருக்கும்போது நீ இல்லாத இல்லை பகவான், இவ்வளவு பகவான் இவ்வளவு குணங்கள் சொன்னாலும் பராசிரேஷ உத்கிருஷாது, நீ கட்டுப்படுத்தி யாரைங்க சியாசார்த்தம் லட்சுமியோடு சேர்ந்த விஜயன் இடப்பக்கத்தில் உட்கார்ந்துருவார் தொலை தொலையில, அது லட்சுமி ஹரிகிரிவன், லட்சுமி நசம்மன், லட்சுமி நாராயணன், அங்கே வயிற்று கேட்க வேண்டாம். அப்படி இடம் வாசுதேவசுகு சியாசார்த்தம் உத்கிருஷாது பெருமாள் இவ்வளவு தியானம் செஞ்சிருக்கிறாங்க, அவன் நாராயணனா லட்சுமி நாராயணன் குறையே இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன். அப்ப அவன் பெருமை அதிகமாக இது வேதங்கள்ல வேதாந்தான் சொல்றது. சத்தையா தேவோ தேவத்தமஸ்மதே காடகம், சத்தையில லட்சுமியோடு சேர்ந்ததுனால்தான் தேவன் சாதாரண பெரிய தேவன் தான். அந்த பெரிய தேவத்தை எப்படி தெரியுது, லட்சுமியார லட்சுமியா மங்களகரமா அவனுக்கு சேர்ந்ததுனாலே அவனுக்கு சிஎஸ்டிகள் பட்டம் கிடைச்சு, அதனாலே பிராட்டியாலே இது இப்படி இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வஸ்துவாக பிராட்டி இருக்கான் வேதங்கள் அப்படின்னு சொல்லுது. வேதத்துல இதெல்லாம் படைக்கிறாங்க, பிராட்டி கூட இருக்காது. நாராயணன் பரதேவத்தையும் வேதம் இருக்குன்னா அது உள்ள பிராட்டியும் சேர்ந்த நாராயணன் தான். சிவன் நாராயணன் சொல்ல சிவன் வெறும் நாராயணன் சொல்லுவோம், வெறும் நாராயணன் சொன்னாலும் லட்சுமியோட சேர்ந்த நாராயணன் தான் அர்த்தம். எப்பவுமே வேதம் பிராட்டி விட்டு சொல்லாது, சொல்லிக்கிறேன் உள்ள மறந்து இருக்குன்னு அந்த பலம் இப்படிதான் அனுபவிக்கிறேன் இந்த சோகத்துல. அது எப்ப எப்ப பார்த்தா பொறியே இருக்கா பெருமாள் என்ன இப்படி பிராட்டிகள் தான் இருக்கா. கிரீஸ்தே லக்ஷ்மி ஸ்தபத்யூன்னு சொல்லியே போச்சு, வேதாக நேத்தம் புருஷம் மகாந்தம், இப்படிப்பட்ட அந்த வேத புருஷன் சொல்றது எனக்கு தெரியும், அகம் வேதா புருஷம் மகாந்தம். அப்படி பெரிய புருஷன் நான் அறிவேன், பிரம்மாவா ருத்ரனா பெரிய புருஷன் நாம்பளா யாரு ராவணா எந்த இந்திரனா யார் அந்த பெரிய புருஷன் நேர பார்த்துக்கவே போனார். இப்படி முடிவு உத்தர நாராயணம் அந்த புருஷன் யாரு, கிரீஷ்டரே லக்ஷ்மி ஜபத்யவு ஸ்ரீன்ற பூமாதேவி, ஸ்ரீன்ற பெரிய பிராட்டியார், இவர் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த புருஷன் சுக்கரவேதம் ஸ்ரீஷ்டிரவேதம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்தபத்யம் அது சொல்லிச்சு. அப்ப ஸ்ரீபூமி நீலாதேவியோட இருக்கான் இல்லாத இல்லை, தயாசிரம் தயாதேவிய தேசியம் கொண்டாடுறார், தயாதேவின்னு ஒரு பத்திரி அது உபகம் பண்றார், தயாதேவியை நம்மளை காப்பாத்துறா பெருமாளுக்கு தயை தயை இருந்தாலும் காப்பாத்துவார், இல்லைன்னா அடிச்சு தொலைத்துடுவார், அந்த தயை தான் நம்மளா காப்பாத்துறது. 108 ஸ்லோகம் தயா சதகம் யாருன்னு பிராட்டி தானே, அவர் திருச்சாதூர்ல கோயில் தனியா இருந்தாலும் திருவாரூர் திருச்சாலும் எவ்வளவுதான் பெரிய பிராட்டி அவ்வளவுதான் தயை, உனக்கு எவ்வளவோ பத்தினிகள் சொல்லுது. முதல்ல தயா சதகத்துல மூணு பிராட்டியை கொண்டாடுறார், ஸ்ரீபூமி நீலா தேவியாக அர்த்தையில ஸ்ரீதேவி பூமாதேவி பெருமாள் பார்த்து சேவிச்சிருக்கோம், சில ஊர்ல அந்த நீலாதேவி இருப்பா, எல்லாத்தையும் ரெண்டு மூணு பேர் இருக்கா பிரதானமாக. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய தன்யதாயினியும் சஜதியும் சீனிவாசிய கருணாமித ரூபிணியும் ஏ தயாதேவி என்ற நீ எல்லாருக்கும் லோகத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் தாயார், ஞானம் கொடுக்கிறவள் சைதன்ய தன்யதாயினி சயதியும் சீனிவாசிய. இப்ப தயாதேவி யாருடைய பத்தியா இருக்கா, சீனிவாசத்தையும் பத்தியா இருக்கா, அதனால பேரே சீனிவாசன். அந்த தயாதேவி யாருனா லட்சுமி தான், கருணாமிவ ரூபிணி பிராட்டியே தயாதேவியா இருக்கா, அதனால நீ சீனிவாசன் தான் பெரிய பிராட்டி யாராச்சு. அப்புறம் அப்புறம் பூமி பிராட்டியை கொண்டாடுற வந்தே விழகிரியும் விஸ்வதாரணியும் அதே சீனிவாசன் இன்னொரு பத்தி இருக்காளே லோகத்தை தான் தாங்கிறவள் பூமாதேவி. என்ன இந்த பண்ணாலும் பொறுமை அவருக்கு, பொறுமை போல பூமி பிராட்டி போல பொறுமையின் அறிவாரை போல திருக்குறள் திருவள்ளுவர் பூமி எவ்வளவு வெற்று நம்மளாம் தாங்கிறது, அது என்ன பண்றோம் வெற்றோம் பள்ளம் தோன்றோம் மறுபடியும் மூடுறோம் பள்ளம் தோன்றோம், தண்ணியே வெற்றவாறு கோவிச்சுக்கிறதா, நிறைய பயிர் கொடுக்குறது, மரம் கொடுக்குறது, நம்ம மலையை தாங்கிறது, மலை பூமி தாங்கிறது, பூமி மலையை தாங்கிறது, இப்படி பல விதமான எந்த பண்ணாலும் நம்மளுக்கு தாங்கிறது எவ்வளவு பொறுமை கோவிச்சுக்கிறதா. அவ்வளவு பொறுமை ஆகக்கூடிய பூமாதேவோடைய பத்தி சீனிவாசனே அவதான் தயவு தெய்வம். அதுக்கப்புறம் சீராதேவிக்கு வராரு, அவரும் முக்கியமான மூணு தேவிகள் நப்பினை நீராவதார சொல்லுவோம். சீராதேவி அவளுடைய காரியம் என்னான் என்னப்படுத்தும் அனுஜரித்தோம் நீலாதேவி ஏனர் பெருமாள் கண்ணை வெறுத்து போட்டு பார்க்க மாதிரி என்ன பாபம் பண்றான், என்ன கேட்டது கொடுக்கறான், இப்படி பார்த்துட்டே போனா பக்தர் எங்க கிடக்கிறது. இந்த பெருமாள் கண்ணை அந்த வெறுத்து போக்குற கண்ணை குறைக்கணும் பார்க்கலாம். நீலாதேவி கேட்ராக்ட் பண்ணாதி கண்ணுக்கு ஒரு வியாதி உண்டு பண்றான் பெருமாளுக்கு, அது கண்ணா மறைச்சு விடுறான், பார்க்க பார்த்து தப்பே தெரியல அப்படி உதவும் எவ்வளவு ஒத்தாசு பண்றான். பாவகிதம் சீனவாதத்து பக்த தோஷேது பக்த பக்தருடைய தோஷங்கள்லாம் பொறிக்க பொறிக்க பார்க்கிற போது கண்ணை மறைச்சு விடுறாரு அதர்சனம், அந்த கண்ணு சரியான கண்ணு தெரியாத தப்பிச்சு விடுறான். இப்ப ஸ்ரீ பூரிதேவி ரூபமாக வியாதேவி இருக்கார், ஆண்டா கோதாசன் தேவி எப்படி இருந்திருக்கார், கோதா அவரு ஒரு பத்தினி தானே, ஸ்ரீ விஸ்வஜித்த பிரதந்தன கல்பவல்லி அவள் பெரியாழ்வார் நினைச்சே உண்டான விழா துளசி தோட்டத்துல ஸ்ரீரங்கராஜ மகிழி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன அவள் யோகாம் பிரதந்தன கல்பவல்லியும் பெரியாழ்வாருடைய தோட்டம் வந்து ஒரு கொடியினர், தோட்டத்துல மரங்கள் இருக்கும் கொடி இருக்கும், கொடினா ஒரு மரத்துல படராக இருக்க முடியாது. இந்த கோதையின் கொடி எந்த மரத்துல படர்ந்து படர்றது, பெருமாள் ஸ்ரீரங்கராஜன் ஒரு சந்தன மரம் அதுல படர்றது, அது ஹரிச்சந்தன உயர்ந்த சந்தன மரத்து ஹரிச்சந்தனம் பேர், அது கிடைக்கிறது கஷ்டம், அதுல ஆண்டாளு கொடி படர்றது ஹரிச்சந்தன யோகாம் எப்படி படர்றது ஆண்டாள் ஆக்ஷா க்ஷமாம் பூமி தேவியை உருவெளித்தவன் அந்த கோதை கருணையா கமலாம் கருணையில அப்படியே பிராட்சி பெரிய பிராட்சி லட்சுமி தேவியா இருக்கான், அப்படிப்பட்ட கோதாவணன் இருக்காரு. இத்தனை பத்துகள் எத்தனையாச்சு, ஸ்ரீ பூ நீலாதேவி கோதாதேவி இன்னும் எத்தனையோ பத்துகள் டெல்லியிலேருந்து ஆமாண்டர் போய் இந்த வெஜ்ஜேட்டை கொண்டு வந்த வெளியில விளையாடா விளையாடுங்க அந்த துலக்க ராஜாவுடைய பொண்ணு அவனு போய் விளையாட கொடுக்க மாட்டேன்ட்டார். அவன் ராஜா சொன்னான் விக்கிரம் வந்தா ஆட்சி போட்டான் எவ்வளவு கிடையாது, செல்வ பிள்ளையே செல்வதானே வாரும் பரிசுகார் கூட்ட உடனே ஓடி விட்டாரு கைக்கு. அந்த விளையாட அந்த பொண்ணு அந்த விடமாட்டேன் பொம்மையான இருந்துக்கிறது வரமாட்டேன் அப்படியே மைசூர் திருநாராயண பிறகு வந்து சொல்லக்கூடிய வந்து அது துணுக்க நாட்சியா கௌராம் கேடை மலையாள நாட்சியா மலையாளத்தேவர் பக்தி இருந்தான் அது ஒரு நாட்சியா இருக்கு. அப்புறம் இவ்வளவு நாட்சியாக தான் இருக்காளே கோபிகள் எத்தனை பேர் பெருமாளுக்கு பத்திரிகள் அவன் செந்தையின் தீபத்தி பெருமாள் நஞ்சந்தே உயிர் விட்டுவான் மற்ற கோபிகளா கூட வந்தான் எத்தனை பிராட்டி நரகாசுரன அறிஞர் பதினாறாயிரம் பத்தாயிரம் பேர் இடை வச்சான் அதான் பூமி பிள்ளைவன் நரகாசுரன் அவன் கொண்டு அந்த பத்தாயிரம் பேரையும் கல்யாணம் பண்ணிட்டான். இந்த பத்தாயிரம் பேரும் தனித்தனி மாளிகைகள் துவாரகையில அப்புறம் அதே மாதிரி உல்லேகம் பண்ற ஆண்டார் பெருமாள் உங்களுக்கு எத்தனை பத்திரிகள் எல்லாம் போகலன்னு இருக்கிறார் ஒண்ணுமே கேட்டார். நீ எப்ப பார்த்தாலும் செங்கு வச்சு ஊதுற செங்கு வச்சு ஊதுற புல்லாங்களை வச்சு ஊதுற அப்படி அழகாக ராகம் பண்ண ஊதுறையே செங்கம் ஊதுற போது வாயிலே வச்சிருந்துக்க அது எவ்வளவு பாக்கியம் பண்ணிடுது பெருமாளுடைய அகரத்தை பானம் பண்ணுறதோ எத்தனை எத்தனை பத்திரிகை சொன்னமே இவாளுக்குதான் கிடைக்காது சங்கிட்டு கிடைக்குது மற்றவர்கள்லாம் அத்தனை பத்திரிகை கோச்சிக்க மாட்டாளா சங்கின் மேல ஆண்டாள் நாச்சியாரே பதினாறாயிரம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப சங்கத்தை ஊதிஞ்சே தான் ரசத்தை அனுகரிக்கிறது அந்த சங்கு மது வாயில் கொண்டார் போல் மாதவன் வாயமுதம் மாதவன் தன் வாயமுதம் அப்படியே கண்டு குடிச்சாம மயக்க விடாம பெருமாளுடைய அந்த திருஅகர பாரத்தை அனுபவிச்சது சங்கு மாதவன் தன் வாயம் அவன் யாதவன் பெரிய பிராட்டை அறிவியல் போடுவான் லட்சுமி மாதவன் அவன் போய் சென்று அனுபவிக்கிறது அந்த அனுபவத்தை. இப்ப எல்லா பற்றியும் தான் அனுபவிக்கலாம், நீங்க மட்டும் என்ன என் வாத அனுபவிக்கிறீங்க. பொதுவாக உண்பதற்கு புக்கு நீ உண்டக்கால் சாப்பிட போச்சு தங்கு சிதையாரோ உன்னோடு உன்னை பார்த்தா கோபம் வராது தேவிகளுக்கும் செல்வ பெருந்தெங்கு இவ்வளவு நல்ல புண்ணியம் பண்ணி சொல்லுது மன்றையே அழகம் அப்படி பெருமாள் பெருமிட்டு தெரியும் தெரியவில்லை. அசேகா நாஜக தோ விஷ்ணு பத்ரி ஈசான செல்வ வித்யானான் ஹைகிரீவன் ஈசானா அவன் பேரு இவருக்கு ஈசானா எல்லாரும் அடக்கிறவன் அவருக்கு பேர் இருந்தா இவர் அடக்கிறவன் பேர் அவரு அட்மினிஸ்ட்ரேஷன் மண்டலம் ரெண்டு பேருக்கும் ஒரே இதுதான். பெருமாளுக்கு குணங்கள்லாம் இருக்கு இவருக்கு உண்டு சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை அனந்தத்தை அமரத்வாதிகள் சுயப்பதைத்துவம் வேதங்கள் கூட்டத்துக்கெல்லாம் பெருமாளை குணத்தை அடக்கிதே போச்சு. சத்தியத்துவம் எப்பவும் உண்மைதானவன் ஞானத்துவம் ஞான பரிபூர்ணம் ஆனந்தத்துவம் ஆனந்த குறைவில்லாதவன் ஆனந்தத்துவம் இதெல்லாம் எல்லையில்லாதவன் அமரம் அவனுக்கு அதுக்கு இந்த வெளியெல்லாம் அவகத பார்த்தா அவன் அமர அவன் ஆடுகிறான். இப்படிப்பட்ட விஷயத்துல அஷ்டாக்கரம் பெருமை சொல்லப்படுது. பிராட்டிக்கு எல்லாம் காரணத்தை வாக்குத்தை விகித்தத்தை ஜெகத்காரங்கெல்லாம் உண்டு, இதெல்லாம் பிராட்டிக்கும் உண்டு. பிராட்டிக்கு இதெல்லாம் எதுக்கு ஆனந்தம் குணம் சொல்லி வேதம் பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பையன் கேட்கிறான் பானை எப்படி இருக்கும் பானை உண்டா இருக்கும் பெரிய வயல்பாகம் அப்படி உண்டா இருக்கும் கழுத்து கொஞ்சம் சுருங்கியா இருக்கும் கணப்பு உபயோகப்படும் இது குடம் குழந்தை சுருக்கம் அது எப்படி குடம்னு வரும்போது குடத்துடைய விஷயம் தெரிஞ்சு போச்சு அது வெள்ளி குடமா தங்க குடமா அறுத்தது அதுக்கு விசேஷம் அது போல தெரிஞ்சுக்கிறோம். அது நிரூபிட்ட சுரூப விசேஷம் முதல்ல உண்டாகிறது வயசாகிறது அது தங்கமாக வெள்ளிதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சு குடத்திற்கு அடுக்க விசேஷம் இது ரெண்டும் பெருமாளுக்கு தான் அப்படி அறிவிக்கிற வேதத்தால் பிராட்டி மீனமான விட்டு பிரியாதவோ பெருமாள் லட்சுமி நாராயணன் இந்த குழந்தை தெரிகிற மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் விட்டு பிரியாதவன் அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் இது அப்புறம் சொர்ணம் குடம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. ஆயினாலே பெருமாள் வியாபக அதிசம் செய்தாதி ஏக ரத்தம் யோதினி அதிபூஜ்யம் ஆகமத்தை சொல்லிட்டு அதிசம் செய்தாது ரெண்டு இடம் விட்டு பிரியாவது இருக்கா தத்துவம் நாராயண தத்துவம்னா பிராட்டி விட்டு பிரியாதுன்னா அப்படின்னா ரெண்டு பேர் இல்லையே தத்துவத்தை ஏக தத்துவம் அதான் அத்வைதம் இங்க சொன்னார் விட்டு பிரிய முடியாது. சூரியன் பல போகலான்னு இருக்கான் அதை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு மாறணும் சூரியன் போறோம் வட்டம் வேணும்னு வட்டம் பிரிச்சுக்குமா வட்டத்தோடு தான் சூரியன் இருக்கும் வட்டத்தையும் அந்த ஒளியும் பிரிக்க முடியுமா முடியாது. பாஸ்கரேன பிரபா ஐயதா அப்படின்னு ரவிவர் அனுபவிச்சார் சுவதந்திரூபாதா விஷ்ணோ பெருமாளுக்கு சுதந்திரமும் குணம் சொன்னவன் அது குணம் ஸ்ரீலிங்கம் வச்சிருக்கோம் அந்த சுதந்திர ரூபாதான் பிராட்டி இதனித்தம் விபவா பெருமாள் இப்படி இருப்பவன் அது காணிச்சு கொடுக்குறவனே இந்த வெள்ளி குடம் இளைஞர் குடம் சொன்ன குடம் சொன்னவன் பெருமாள் யாரு லக்ஷ்மிநாதன் அப்படின்ற ஒரு விசேஷத்துவம் தண்ணிடும். எதேத சொர்க்காமகா எஜமான் எப்படி யார் சொர்க்கம் பண்ண யாகம் பண்ண நினைக்கிறானோ பிராட்டியோட இவனை உபவாசம் பண்ண பத்தி செய்யாது என்ற ஒரு யாகம் போது இவனுக்கு பிராட்டியோடு வரும் எது பிராதாரியமும் இருக்கான் ரெண்டுக்கு நம்ம யாகம் பண்ண அக்யா ஆக்ரா வைஷ்ணவ யாகம்னு பண்றோம் அப்போ அக்னி யாகம் பண்ணும்போது அக்னியை சுவாகா அக்னிக்கு போகும் வருணாய சுவாகா வருணனுக்கு போகும் யாகம் பண்றான். இப்ப ரெட்ட தேவைகள் வரும் ஆக்ரா வைஷ்ணவே காதசக பாலம் அப்ப ரெண்டு தேவதைகள் அக்னி விஷ்ணு ரெண்டு பேரும் யாகம் பண்ற போது ஆக்யா விஷ்ணுவாத்யான் சேர்த்து பண்றான் அப்ப அக்னிக்கு மட்டும் போகுவான் விஷ்ணுக்கு மட்டும் போகுமா அந்த அரிசு ரெண்டு பேரும் சேர்ந்து போகும். அதே மாதிரி லட்சுமி நாராயணன் தான் நம்ம கைங்கிறீங்கலாம் இதுதான் தேசிய சொல்ற நியாசத பேசுல ലക്ഷ്മീനാരായണ ചരണങ്ങളിൽ പോലും പിരാറ്റി ഒത്താശ പണ്ടാൽ പിരാറ്റി രണ്ടുപേരും ചേർന്നാൽ ചരണായി വന്നു ശ്രീമൻ നാരായണ ചരണം. അപ്പൊ പിരാറ്റി പെരുമാൾ രണ്ടുപേരും ചേർന്നിരിക്കാം, രണ്ടുപേരും തിരുവണിയിലും പണ്ടോ. അവർ കരുണയാ പിരാറ്റി കരുണയെ വലിയ ചെയ്തുകൊണ്ട് കരുണയാ നമ്മുടെ കിടക്കൻ പണ്ടാണ് അഹം അശ്വ. അതിനാൽ പിരാറ്റി പാത്തുള്ള കൂടെ പെരുമാറിയാൽ പിരാറ്റി കടാക്ഷിച്ച നമുക്ക് മംഗളപദം വന്നിർത്തു എന്ന് ചെന്നപ്പോൾ നാരായണം പറഞ്ഞ ലക്ഷ്മി അല്ലേ ചീ ചൊല്ലേന്ന് വേണ്ടാവും. എന്തെങ്കിലും ഇപ്പൊ നാരായണ ബുദ്ധിമുട്ടോ ലക്ഷ്മി ഇരിക്കാം. അതിനാൽ വേദത്തിൽ ചൊല്ലിട്ടു സിയാസാർത്ഥൻ ശ്രദ്ധയാദേവോ ദേവത്വം. അവർ ചൊല്ലത്തിനാലെ ഉള്ള വെച്ചിട്ടാൽ തനിയാ വന്ന ചൊല്ലല് വേദം ശ്രീ നാരായണ പരം ബ്രഹ്മൻ ഏൻ ചൊല്ലേനാ നാരായണ തന്നെ എപ്പോ വരിക്കുന്നത്. അതാണ് പദം തൻ ഭാവാത് നാരായണ ഉള്ളേ നീക്കെ അതിനാ കൊണ്ട് തനിയാ കാണിക്കല് വേദം. അപ്പൊ ചൊല്ലിട്ട് സ്വതം സ്വസ്യതന്ത്രം സ്വതന്ത്രം അത് ഉള്ള ഭാഗം സ്വാതന്ത്ര്യം. അതിനാൽ പെരുമാൾ ദണ്ഡധരം ദണ്ഡന കൊടുക്കാൻ വന്നാ ഭയപ്പെട വേണ്ട പ്രവണനാറ്റാകുമ്പോ നമ്മൾ വലിയ ദണ്ഡ കൊടുക്ക മാട്ടാം. ലഘുർദണ്ഡ പ്രവണനത്തെ കോടാലയാലെ വെട്ടത്തെ ഒരു പിന്നാലെ കുത്തരമായി കൊണ്ടുപോകാം. അപ്പൊ പാവം പണ്ണ കോടാലയാലി വെട്ടണം നമ്മളെ പെരുമാൾ പറയാം പ്രവണനാശ എന്നാ പറഞ്ഞത് ഇന്നലെ കുത്തരമേ ഒരു പിന്നിട്ട് കുത്തുവാം ലഘുർദണ്ഡനെങ്കിൽ അഭിഷേകാലെ രാജകുമാൻ തപ്പ് ചെയ്താം തപ്പ് ചെയ്താം അവനും ജയിലെന്ന് പോവാം നല്ല ജയിലാണ് പോവാം ശീകരം ഒഴിവിച്ചിടാം ഇവരെല്ലാം കൊണ്ടുവാ. അതിന് രാജകുമാരുടെ ലക്ഷണം തന്നെ പ്രബന്ധങ്ങളുടെ ശരണായി കൊണ്ടുപോകും. രാജകുമാരത്തി രാജകുമാരൻ തപ്പ് പോണാ ദണ്ഡന പണ്ടാണ് അവൻ ദിലീപാണ് ശീകരം ഒഴിവിച്ചിടണം ലഘുവാൻ ദണ്ഡന കൊടുപ്പാണ്. അതേമാതിരി പ്രബന്ധം നമുക്ക് രാജാ പരമാൻ ലഘുവാൻ ദണ്ഡനം കൊടുപ്പാൻ രാജപുത്ര അപരാധവത്തിൽ ദേശീയ ദണ്ഡൻ അതാണ് ഭഗവതികൾ നിഷ്കരിച്ചുള്ളമയേ തീരുമാനം പറഞ്ഞുകൊണ്ട് പോലും പിരാറ്റിയോട് കലന്ത് ഏർപ്പാട് പറഞ്ഞതാണ് ഭഗവാൻ. വേദപ്പുറ ഇതിഹാസ പുരാണങ്ങളിൽ എന്നാ പാർട്ടി ചൊല്ലത് പെരുമാളും പെരുമാളും നാരായണൻ ശ്രീനാരായണൻ തന്നെ നാരായണോ ഹരിഹീന അവർ സ്വന്നാർ വ്യാസർ ഭഗവതി ദർവശാസ്ത്ര അണി നാ എല്ലാ ശാസ്ത്രത്തെയും നന്നാകാൻ അലശി അലശി പാർട്ടേ அதை மட்டும் பார்க்கல விசாரி கேட்டு ரிசர்ச் பண்ண திருப்பி திருப்பி திருப்பி அரசி அரசி பார்த்த சாதத்தை திருப்பி திருப்பி திருப்பி விசாரிச்சேன் ஆராய்ச்சி பண்ணேன் நன்னா தெரிஞ்சு போச்சு. இதுவேகம் துணிப்பண்ணம் இதான் தெரிஞ்சு போச்சு. யார் உபாசம் பண்ணக்கூடியவன் நாராயணன் ஹரி அந்த நாராயணன் லட்சுமி நாராயணன் அப்படியில் வாத்தங்கு சொல யாத்தேகம் வேதம் அவர் இல்லாத திராட்சி இல்லாத பெருமாள் இல்லை. ஏதாவது கடை வெளியில் சொல்லிட்டு புகழ்ச்சிக்கலாம் சொல்லுச்சு இதன் பூர்ணம் அத பூர்ணம் இதான் பூர்ணம் அதான் பூர்ணம் திராட்சி மிகான் அர்த்தம் சர்வந்தது சருச்சார சர்வாரணாதியோ பவதி துவய உபனிஷத்தான் சொல்லிட்டு துவயமே பெருமாள் சேர்ந்து ஆரம்பிடு சீனம் நாராயணன் ஜெகதம் பகவதியே முதல் கண்டம் ஸ்ரீமதியே இரண்டாவது கண்டம் அதுதான் நஞ்சியவர்தான் டாக்டர் சுத்தமாதீஹி மாதாட்சிஹி தாயாரே பிராட்டியே நீ எப்படி இருக்கே நிஷ்கேஷம் பண்ண போது பெருமாளுக்கு ஆலோசனை சொல்றேன். அதனால ஸ்ரீ கணிதா ரொம்ப ஆசைப்படுறவர் காந்தா அப்படி அங்க சொன்னார் பிராட்டி அவரே இழுக்கப்படுறவர் பெருமாளாலே இங்க கணித்து ஹூ பெருமாளாலே ஆசைப்படக்கூடியவன். அதனால சாஸ்திர விஷயங்களுக்கு சுதி ஸ்ருதி எல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லி பிராட்டியின் பெருமை நன்றாக போயிட்டு விஷ்ணு புராணங்கள்லாம் இப்படி உயர்ந்த தத்துவமாக ரெண்டு பேரும் இருக்கார். பிராட்டிய அசத்தியா சொல்ல வந்த பக்தன் வர வர பெருமாளை சேர்த்து அறிவிக்கிற ரெண்டு பேரும் இல்லாத சாஸ்திரம் இல்லை. அந்த ஸ்தோத்திரத்தை அனுபவிக்கும் 28வது பாத்திரம் அதாவது ஸ்வரூபம் ஸ்வாதந்திரம் பகவத இதம் சந்திரவதனேஷாது பவதி கலு நிஷ்கரிஷ சமயே கருது தரம் தர்பாவாது சேர்ந்தவன் அவன் அனுகிரகம் வேணும் அப்படி வேதனை சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வெப்பங்களை இந்த 28வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த நாளைக்கு மேல் ஸ்லோகத்தை கல்யாண கல்யாணி வேதாந்த குருவியா மங்களாய் போன்று